ஆழிமழையே கண்ணா Thank you. ಪ್ರಾಣಜಲಯಾಪಹಾರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೇಂಕಟನಾಧಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜೆ ಯುಗ್ಮ್ಯಾಮೋಹತಸ್ಕರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಶ್ಚೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಪಾತಾದಿತಾಯಿವ ತಯಸ್ತನಯಾ ವಿಭೂತಿ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನಃಪುರಪತೇರ್ವಕುಲಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ಸದಂಗ್ರಿಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ ಭೂತಂ ಸರಶ್ಚ ಮಹದಾಹ್ವಯ ಭಟ್ಟನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿ ವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಘ್ರಿರೇಣು ಪರಕಾರ ಯತೀಂದ್ರ ಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುಶಮಣಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನೀಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿ ತಟೀಸುಪ್ತಮುದ್ಗೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಶತಶಿರಸ್ಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಶೋಚೇಷ್ಟಾಯಾಂ ಸಜನಿಗಳಿದಂ ಯಾವದಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮೈರಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ ಅನ್ನವಯಲ್ ಪುದುವಯಾ ಅಂದಾಳ್ ಅರಂಗರ್ ತುಪ್ಪನ್ನ ತಿರುಪ್ಪಾವೈ ಪಲ್ಪದಿಯಂ ನಿಜಯಾಳ್ ಪಾಡಿಕೊಡುತ್ತಾಳ್ ನರ್ಪಾಮಾಲೈ ಹೂಮಾಳೈ ಸೂರಿ கொடுத்தாளை சொல்லு சூரி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் தாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீவிஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமணியரண சரணம் பிரபத்யே. இன்றைய தினம் நான்காவது பாசுரத்தினுடைய சுவாபதேசார்த்தம் பார்க்கப் போகிறோம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியல் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின் நிவனம் புரிபோல் நின்னதிருந்து தாழாதே சாங்க முதைத்த கரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழீராட மகிழ்ந்தேரோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஆச்சாரிய சம்பந்தத்தின் பெருமையையும் பலனையும் சொல்கிறது. சரணாகதிக்கு வேண்டிய விஷயங்களை முதல் ஐந்து பாசுரங்களிலே ஆண்டாள் தொகுத்து அருளி செய்திருக்கிறார். அதிலே மூன்றாவது பாசுரத்திலே, அதாவது போன பாட்டிலே கடைசியிலே, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் தீங்காத செல்வம் நிறைந்து என்று சொன்னார். அங்கே பெரும்பசுக்கள் என்று வள்ளல் பெரும்பசுக்கள் என்று ஆச்சாரியர்களை சொல்வதாக நாம் பார்த்தோம். அவர்கள் தரக்கூடிய செல்வம் தான் நீங்காத செல்வம், நிறைந்த செல்வம், சம்பிரதாயம் எனும் செல்வம் என்பதையும் பார்த்தோம். அந்த ஆச்சாரியர்களுடைய சம்பந்தம் என்பது மிக மிக முக்கியமானது. சரணாகதிக்கு முன்பும் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் வேணும், சரணாகதி சமயத்திலும் ஆச்சாரிய சம்பந்தம் வேணும், சரணாகதிக்கு பின்பும் ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். சரணாகதிக்கு முன்னாடி ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் நமக்கு சரணாகதி தான் என்னன்னே புரியும். மோட்சம்ங்கிறது எதுக்க, மோட்சம்ங்கிறது என்ன பலன், நம்ம சொரூபம் என்ன, பகவான் ஒருத்தன் இருக்கான், நாம் அவனுடைய தாசர்கள், நாம் அவனிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டியவர்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஆச்சாரிய உபதேசத்தினாலே புரியும். சரணாகதி சமயத்திலும் ஆச்சாரிய நிஷ்டா என்கிற முறையிலே சரணாகதி பண்ணும்போது ஆச்சாரியன்தான் இவனுக்காக சரணாகதி பண்ணிட்டார், புக்தி நிஷ்டா என்கிற முறையிலே சரணாகதி பண்ணும்போது ஆச்சாரியன்தான் இவனை அந்த சரணாகதி மந்திரத்தை சொல்ல வைக்கிறார், இப்படி எல்லாம் இருக்கு. அதனால் அங்கேயும் ஆச்சாரிய சம்பந்தம் தேவையாது. சரணாகதிக்கு பின்னாடியும் காலக்ஷேமம் பண்ணுவதற்காக ஆச்சாரிய சம்பந்தம் தேவையாக இருக்கு. இதெல்லாம் என்ன, எல்லாம் போய் சீவைகுண்ட லோகம் போனாலும் அங்கேயும் ஆச்சாரிய சம்பந்தம் தேவையா இருக்கும், ஏன்னா அதுவே பிராப்தியம். இங்கிருந்து சீதையை கொண்டு லோகம் போனவன் பெருமானை சேவிக்கிறது இருக்கட்டும், என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவர் என்னுடைய ஆச்சாரியன் தானே, அதனால அவரை முதல்ல சேவிக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதனால அங்கேயும் பிராபியமாக ஆச்சாரியன் இருக்க, ஆச்சாரிய சம்பந்தம் தவிர வேற க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது எதுவும் கிடையாது. சுவாமி வேதாந்த தேசியன் சாதிக்கிறார், வாபிஷ்டா சத்ரபந்து புண்டரீகச்ச புண்ணியகிருது ஆச்சாரிய பக்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவே. பாபமே பண்ணியிருந்தாலும் அவன் ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நல்ல கதியை பெற்று விடுகிறான். புண்ணியமே பண்ணியிருந்தாலும் அவன் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாவிட்டால் நல்ல கதியை பெற முடியாமல் இருக்கிறான். அதனால பாபம் புண்ணிய கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை காட்டிலும் முக்கியமானது ஆச்சாரிய சம்பந்தம் என்கிற கணக்கு. அது இருந்தால்தான் ஆச்சாரிய சம்பந்தம் யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லை. ஆச்சாரிய சம்பந்தம் யாருக்கு இருக்கோ அவன் மோட்சத்துக்கு போயிடுறான், அவன் பாபம் பண்றானா புண்ணியம் பண்றானாங்கிறது முக்கியம் இல்லை. ஆச்சாரிய சம்பந்தம் யாருக்கு இல்லையோ அவன் மோட்சம் போல, அவன் பாபம் பண்ணிருக்கானா புண்ணியம் பண்ணிருக்கானாங்கிற கணக்கு இல்லை அப்படின்னு தான் நாம பார்க்கிறோம். அதுக்கு ரெண்டு உதாரணமும் சொல்றேன். பாபிஷ்டனான க்ஷத்ரபந்து அவன் நாரதர் ஆச்சாரியரா பெற்று மோட்சத்துக்கு போயிட்டான். புண்ணியமே பண்ண புண்டரீகால் அப்படிங்கிறவன் மோட்சத்துக்கு போக முடியாமல் இருந்தான், அப்புறம் ஆச்சாரிய சம்பந்தத்தினால்தான் போனான் அப்படின்னு சொன்னேன். ஆக அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆச்சாரிய சம்பந்தம் என்பது, அதை இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். ஆழி மழை கண்ணா, இந்த பாசுரத்திலே மேகங்கள் மழையை பொழியும் ஒரு வைபவத்தை அழகாக சொல்லுவதை பார்க்கிறோம். மேகங்கள் என்ன, ஆழி மழை கண்ணா அப்படின்னா பர்ஜன்ய தேவன், மழைக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தேவன், ஒரு தெய்வம். அந்த மழைக்கு நிற்கக்கூடிய அந்த தெய்வத்தை பார்த்து நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும் அப்படின்னு, நீ மழை பொழிய வேணும் அப்படின்னு சொல்ற. இது ஆச்சாரியர்களை தான் குறிப்பிடுது, ஏன்னா ஆச்சாரியர்கள் தான் மேகங்களா இருந்து மழைகளை நமக்கு பொழிய வைக்கிறார்கள். சுவாமி தேசிகன் சாதிக்கும் போதும் மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபதீவியமான தண்ணீராக உமிழுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரதமாம் சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையிலே சங்கிரகித்து காட்டி என்று ஒரு விஷயம் சாதிக்கிற. அதாவது மேகங்கள் நமக்கு அற்புதமான ஒரு காரியம் பண்றது, சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை எடுத்து நமக்கு ஜலத்தை கொடுக்கறது. சமுத்திரத்தில் எடுக்கிற ஜலம்ங்கிறது, ஏன் சமுத்திரத்துல ஜலம்னா அந்த ஜலமே நாம எடுத்துக்கலாமே, அதை வாங்கி மேகம் வாங்கி ஏன் கொடுக்கறதுனா நம்மளால சமுத்திர ஜலத்தை எடுத்துக்க முடியல, நமக்கு அது உபயோகப்படல, அது உப்பு கலந்ததாக இருக்கு. சமுத்திர ஜலம் என்பது சில பேருக்கு மட்டும்தான் உபயோகப்படும், மீன்களுக்கு முதலைகளுக்கு ஆமைகளுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் உபயோகப்படும், கரையில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு மிருகங்களுக்கு எல்லாம் உபயோகப்படும். அப்போ மேகம் என்ன பண்றதாம், அந்த சமுத்திர ஜலத்தை உப்பு ஜலத்தை அப்படியே வாங்கிக்க வாங்கிட்டு மேல ஆகாசத்திலே போய் அங்கிருந்து நமக்கு நல்ல சுத்தமான ஜலமாக பொழியும், நமக்கு உபயோகப்படும் நல்ல ஜலம் சர்வ பேருக்கும். அதாவது சமுத்திர ஜலம்ங்கிறது சில பேருக்கு, இந்த ஜலம் எல்லாருக்கும் உபயோகப்படும், மீன் கூட இந்த ஜலத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜலமாக உமிழ்கிறதா, அதுபோலதான் ஆச்சாரியர்கள் பண்ணுகிறார்கள். மேகம் அப்படின்னா ஆச்சாரியர்கள், சமுத்திரம் அப்படின்னா வேத சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரங்கள் இருக்கும், அந்த வேத சாஸ்திரங்கள்ல முழுகி அதுல ரொம்ப சாரமான அர்த்தத்தை எடுத்து அதை நமக்கு தம்முடைய வாக்குகள்னாலே பொழியக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். மழை பொழிகிறா போல, மழை எப்படி தரம் பாராதே பொழியுமோ, இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் அப்படின்னா இல்லாமல் கொட்டி தீர்ப்புமோ, அதே போல ஆச்சாரியர்களும் சிஷ்யர்களிடம் கருணையினாலே கொட்டி தீர்க்கிறார். வேத சாஸ்திரங்களை சமுத்திரம் அப்படின்னு சொன்னது எதனால அப்படின்னு கேட்டா, சமுத்திரம் போல ஆழமா இருக்கு, புரிஞ்சுக்க முடியாததா இருக்கு. அதனால வேதத்துல இருக்க விஷயங்கள் மொத்தத்தை நம்ம படிச்சு அதுக்கப்புறம் தான் சாஸ்திர விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த ஜென்மால முடியாது. அதனால ஆச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்கா, அதனுடைய சாரத்தை எடுத்து காமிச்சுட்டான் நமக்கு, இதுதான் வேதசாரம், இதுதான் வேதாந்த சாரம் அப்படிங்கிறதா. அது மாத்திரம் இல்ல, சமுத்திர ஜலம் எப்படி உப்பு கலந்ததாக இருக்கோ அந்த மாதிரி வேதமும் கூட எப்படின்னு கேட்டா பல விஷயங்கள் கலந்ததாக இருக்கும். அதாவது வெறும் மோட்ச பிரச்சனை விஷயம் மாத்திரம் இல்ல, லௌகிக விஷயங்களும் லோகத்தில் தேவையான விஷயங்களும் நிறைய இருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றான், வியாபார உதபானே சர்வத சம்பளத்தோதுக்கே தான் சர்வேஷு வேதேஷு பிராமணத்தை விஜாரதா. அப்பா வேதம்ங்கிறது சமுத்திரம் மாதிரி, அதுக்கு மொத்தத்தை எடுத்துக்க முடியாது. ஒரு இதுல போய் ஒரு ஏரியில போய் ஜலம் கொண்டு வரணும் போறோம், ஏரி மொத்தத்தையும் ஆத்துக்கு கொண்டு வரணும் இல்லையே, ஒரு உடல் கொண்டு போய் தனக்கு வேண்டியதை கொண்டு வரானோ இல்லையோ. அது போல உனக்கு வேண்டிய வேதத்தில் எடுத்துக்கணும். எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, உனக்கு வேண்டிய சாத்விகமான பாகம் வேதத்தில் இருக்கு, அதை திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவா அர்ஜுனா. அர்ஜுனா வேதம் திரைகுண்ய விஷயம், சத்வரஜ சமஸ் விஷயங்கள் வேதத்தில் இருக்கு, நீ இந்த மூனையும் விட்டுட்டு சத்வத்தை மாத்திரம் எடுத்துக்கோ அப்படிங்கிற அப்படியெல்லாம் பகவத்கீதையில கிருஷ்ணனே சொல்றான். ஆக சமுத்திரம் போலே பல விஷயங்கள் இருக்கு, அதுல அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தெஜேது பஜே சாரதமம் சாஸ்திரே அப்படின்னு இந்த வேதத்துல அல்பசாரமா இருக்கிறதையும் சாரமாக இருக்கிற விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு ரொம்ப ரொம்ப சாரமான விஷயத்தை எடுத்துக்கணும். அதுதான் அந்த வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட மோட்ச உபாய விஷயம், அதை நாம எடுத்துக்கணும். அது எடுத்துக்கணும்னு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, ஆச்சாரியர்கள் அதைதான் நமக்கு உபதேசம் பண்ற, மற்ற விஷயங்களெல்லாம் உபதேசம் பண்றதே இல்லை. அதனால அப்படி ஆச்சாரியர்கள் மேகங்கள் போல இருக்கா, உப்பு கலந்த சமுத்திர ஜலத்தை உள்ளிருந்து வாங்கி எடுத்து மேல ஆகாசத்தில் போய், அதாவது சமுத்திரத்திலேயாவது ஜலத்தை நாம எடுக்கணும், போய் எடுக்கணும். மேகம் அப்படி இல்லை, நாம இருக்கிற ஊர்ல அது வந்து கொட்டுறது, நாம போய் எடுக்கலாம் ஒண்ணும் வேண்டாம், அது வந்து கொட்டின்னு இருக்கு. அது அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் நாம் இருக்கிற இடத்திலே வந்து அவதாரம் பண்ணி நமக்காக இந்த வாக்கு அமிர்தத்தை கொட்டுகிறார்கள் மேகம் போல. அதனால இந்த பாசனம் முழுக்க ஆச்சாரியர்களுடைய அந்த கருணா அமிர்த வருஷம், வாக் அமிர்த வருஷம், அதை பத்தி சொல்லுகிறது. முதலிலே ஆழிமழை கண்ணா, ஆழினா சமுத்திரத்திலிருந்து மழை கண்ணா ஒரு அர்த்தம், மண்டல வருஷம் ஒரு அர்த்தம் பண்ணியிருக்காங்க. ஆழிமழைக்கு அண்ணா பகவானே ஒரு தயா சாகரம், தயா சமுத்திரம். ஆச்சாரியர்களும் ஒரு தயா சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலேதான் மழை வருது. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் மழை மாதிரி பொழிகிறார் கருணையை, அவர் மேகம் மாதிரி இருக்கார். அவர் இருக்கிறதோ அத்திகிரி மலையில, மலையில மேகம் எப்படி மழையை பொழியுமோ அந்த மாதிரி கருணை மழையை பொழிகிறாராம். காரோப்பார் கருணை மழை பொழிந்திருந்தார் அப்படிங்கிற. சரி, இந்த மேகம் கருணை வழியை பொழியணும்னா இது எங்கெந்த சமுத்திரத்திலிருந்து எடுத்திருக்கமே, எங்கெந்து எடுத்தது அப்படின்னா, தயா சமுத்திரமான ராமானுஜர் கிட்ட எடுத்ததுங்கிற, ராமானுஜர் கொடுத்த தீர்த்தம். காஞ்சிபுரம் தேவப்பெருமானுக்கு ஸ்ரீமத் ராமானுஜர் தீர்த்தம் கொடுத்தார், நித்தியமே தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். அந்த தீர்த்தம் கொடுத்தவர் யாருன்னா தயா சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலிருந்து இந்த மேகம் அந்த தயையை எடுத்துட்டு எடுத்திருந்தா அதை நமக்கு தயை அப்படியே கொற்றதா. இது காங்காதிகம் வருஷதி அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக ஆழி அப்படின்னா சமுத்திரம்னு அர்த்தத்தை வச்சுட்டோம்னா, தயா சாகரமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர், தயா சமுத்திரமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர். காரே கருணை ராமானுசார் இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. ராமானுஜருடைய கருணை பற்றி யாருக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னு கேட்டா, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், எனக்கு வந்து அனுபவம் பண்ணிருக்காரு, என்கிட்ட பாபம் தவிர வேற கிடையாது அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி ஆழி மழைக்கு அண்ணா, தயா சாகரமாக இருந்து அதிலிருந்தே வந்த மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன். ஒன்று நீ கை கரவே, ஒரு விஷயம் நாங்க கேட்கிறோம், மறக்காமல் தவறாமல் கொடுத்து விடும். நாங்க வேறடியா வேறு எங்கேயாவது போய் கேட்டோமோ, யாரிடமாவது போய் கேட்டோமோ இல்லையே, மேகம் போலே பொய்யக்கூடிய சுபாவம் இருக்கிற உம்மிடம் தானே கேட்கிறோம். எத்தனையோ ஞானிகள் இருக்கலாம், ஆனா ஆச்சாரியர்கள், ஞானிகள் எல்லாம் ஆச்சாரியர்கள் ஆயிட மாட்டார்கள். ஆச்சாரியர்கள் நமக்காக இறங்கி வந்து பொழியக்கூடியவர்கள். அதனால ஒன்று நீ கைகரவே, நீனா எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீ. சுவாமி பகவத் ராமானுஜரோ, சுவாமி வேதாந்த தேசிகனோ இவர்கள்லாம் நித்திய சூரியனுடைய அவதாரம், ஆனால் நமக்கு முன்னாடி வந்திருந்து நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால நீ அப்படின்னு எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீ இந்த விஷயத்தை செய்யணும். என்ன பண்ணணும் கேட்டா, ஆழியுள் புக்கு முகந்து கொட ஆர்த்தேரி. ஆழினா சமுத்திரம், அதாவது வேத சாஸ்திரங்கிற சமுத்திரம், அதிலே உள்புக்கு அந்த சமுத்திரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போய் முகந்து கொடு, அதுல சாரமான அம்சங்களை அப்படியே மொத்தத்தை எடுத்துக்கணும். ஆச்சரியம் தான் பண்ணணும். ஆழி உள்புக்கு, திருவாய்மொழியே கூட ஒரு சமுத்திரம் தான், நமாம்யகம் திராவிட வேத சாகரம் அப்படிங்கிற தமிழ் வேத சமுத்திரமாம், அது சம்ஸ்கிருத வேத சமுத்திரமாம். இது எல்லாமே சமுத்திரம் தான், ராமாயணம் அப்படின்னா அதையும் ஒரு சமுத்திரம் அப்படின்னு சொல்றது, மகாபாரதம் கேட்கவே வேண்டாம், அது சமுத்திரம் மாதிரி தான் இருக்கு, எல்லாமே சமுத்திரம். அதனால ஆழி அப்படின்னா சமுத்திரம் போன்ற சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்கள்ல அநேகம் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், அகாதமான சாஸ்திரங்கள், பாஷ்யாப்திஹி, பாஷ்யங்கிறது சமுத்திரம் அப்படிங்கிற மகாபாஷ்யத்தை வந்து இங்கே சி பாஷ்யத்தையும் சமுத்திரம்னு சொல்றது. அப்படி சமுத்திரமான சாஸ்திரங்கள்ல இருந்து ஆழி உள்புக்கு அந்த சாஸ்திரங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் அதுல சாரமான அம்சத்தை முகந்து எடுக்கிறார்களா இந்த ஆச்சாரியர்கள். முகந்து கொண்டு ஆர்த்து ஏறி, அப்படியே ஆர்த்துன சப்தமிட்டு கொண்டு அந்த விஷயத்தையே நினைச்சு சப்தமிட்டு கொண்டு ஏறி, அப்படின்னா மேகமெல்லாம் எப்படி ஆகாசத்தில் ஏறி பொறியறதோ அந்த போல இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் ஆச்சாரிய பீடத்தில் ஏறி இருந்தபடி நமக்கு கருணையை பொழிகிறார்கள். ஒரு ஆச்சாரிய பீடம்னு இருக்கோ இல்லையோ, சிம்ஹாசனம் அப்படின்னு, அதுல இருந்து நமக்கு எத்தனையோ உபதேசங்களை எல்லாம் பண்ணி கருணா வருஷத்தை பொழிகிறார்கள். ஆச்சாரியர்கள் சிம்மாசனத்துல ஏறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். அதான் இங்க சொல்ற ஏறி, அது மேகம் மேல போற மாதிரி இருக்கும். மேகம்ங்கிறது என்ன, ஜலம் தானே, கீழிருந்து சமுத்திரத்திலும் மேல போய் அங்கிருந்து நமக்கு போயிருந்தா எத்தனை நாள், அது கீழே இருந்து நம்ம கிட்ட வரும் அப்படின்லாம் இல்லாம, கீழே அப்படியே வந்தா நதி மாதிரி போறதெல்லாம் கிடையாது, மேல போய் நம்ம தள்ள வந்து விழும். அது போல இந்த ஆச்சாரியர்களா ஆழி உள்புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்து ஏறி, அவர்களும் இந்த மேக மேலந்து வராமல் அவர்கள் வந்து சிம்மாசனத்திலிருந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அழகான ஆச்சரியமான சிம்மாசனத்தில் ஏறி இருந்தார் அப்படின்னா, காசங்கா சங்கராதேகே பஜதி யதிவதோ பத்ரவேதி திரிவேதி அப்படிங்கிற. அது மாத்திரம் இல்ல, தனக்கு பின்னாடி நிறைய ஆச்சாரியர்கள் வரணுங்கிறதுக்காக 74 சிம்மாசனங்களை ஏற்பாடு பண்ணி ஆச்சாரியர்கள் 74 பேரை ஏற்பாடு பண்ணார். நீங்க பூமியில இந்த வைஷ்ணவத்தை பரப்பணும், அவ மூலமா தான் இப்ப வைஷ்ணவம் பரவியே வந்திருக்கு. இங்க வரைக்கும் ராமானுஜர் பண்ண ஏற்பாடு அந்த 74 ஆச்சாரிய புருஷர்கள் மூலமாக வளர்ந்து இங்க வரைக்கும். அதனால அப்படி இருக்கும்போது அந்த சிம்மாசனத்துக்கு அத்தனை பெருமை, சிபாஷ்ய சிம்மாசனாதிபதி 4 பேரை நியமிச்சேன், சிம்மாசனம் கொண்டு வந்து அதுல உட்காந்து வச்சு சிபாஷ்ய ஓலை கையில கொடுத்து நீங்க உபதேசம் பண்ணுவோ அப்படின்னு சாதிக்கல. சுவாமி ஜெய்சிங்கனுக்கு பகவான் சொப்பனத்துல சாதிக்க நீர் ஆச்சாரியம் பண்ணணும் அப்படின்னு, அதனால அவர் பண்ணார். அதனால ஆர்த்து ஏறி, அப்புறம் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல வந்த உடனேயே முதல்ல கருணை அதிகமாயிடும் அவளுக்கு. வேதத்துல உள்ள அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஆச்சாரிய ஸ்தானம் வந்து ஸ்தானம் வந்தவுடனே கருணை ரொம்ப அதிகம். ஏன்னா எம்பெருமானுக்கு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கிறது. எம்பெருமான் ஆதி காலத்துல சிருஷ்டி காலத்துல அவனுடைய திருமையில ரொம்ப கருப்பா இருக்குமா, ஏன்னா காருண்யம் தெரியுது அந்த திருமையினு, கருணையினால தானே சிருஷ்டிக்க போறான். அதனால அந்த கருணை வந்து அந்த திருமையினர் தெரியும்படி மேகம் மாதிரி கருத்த குளிர்ந்த திருமேனியா எம்பெருமான் இருக்கானோ ஆதி காலத்துல. அதே போல இந்த ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரிய பீடத்துல ஏறின உடனே கருணை தெரியும்படியான ஒரு திருமேனி, அந்த திருமேனி ஜோதி. அதோடு கூட இருக்க பல பேருக்கு சமாஸ்தேனம், பல பேருக்கு காலக்ஷேபம், பல பேருக்கு கரண்டாகங்கிற சரணாகணம், இன்னும் பல பேருக்கு மந்திர உபதேசங்கள், இன்னும் பல பேருக்கு எத்தனையோ காலக்ஷேபங்கள், உபன்யாசங்கள், உபதேசங்கள், பல பேருக்கு வியாசங்கள் எழுதியது, பல பேருக்கு அவருடைய குடும்பத்தில் இருக்க கஷ்டத்துக்கு எல்லாமே பரிகாரமாக பகவானுடைய நாமா முதலானதை உபதேசம் செய்வது. இப்படி எத்தனை பண்ற ஆச்சாரியம், இதெல்லாம் கருணையினால் தன் சவத்தையும் பொருட்படுத்தாம. அதனால சிருஷ்டி காலத்துல பெருமாள் எப்படி கருணையினாலே சிருஷ்டி பண்ணாங்கிறது அவர் திருமையை தெரிஞ்சதோ, அதுமாதிரி இந்த சமயத்துல கருணையினாலே ஆச்சாரியர்கள் பல பேரை சிருஷ்டி பண்ற புத்தாபத்துல சிருஷ்டி பண்ற மோட்சத்துக்கு. அதனால அந்த ஒரு பெருமை அவருடைய திருமையில தெரியலாம், அந்த ஒரு கருணை அவருடைய திருமையில தெரியலாம். அதுதான் பெருமாளுடைய கருணை மாதிரி இருக்கான் இது. ஏன்னா பெருமாள் சிருஷ்டிச்சதே இதுக்காக, ஜனங்க மோட்சத்துக்கு வரணும் தானே, அந்த காரியத்தை தானே இவரும் பண்ற. அதனால ஊழிய முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோனுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. அதுக்கப்புறம் அந்த சிம்மாசனத்துல இருந்து கருணையோடு கூட ஆச்சாரியர் இருக்கார் திருமேனியில் தெரியும்படி. அது மட்டும் இல்ல, ஒரு மின்றதா ஆச்சாரியனுக்கு ஒரு ஞான பிரகாசம் ஒண்ணு வருது, ஆச்சரியமான ஞானம். துரக வஜன தேஜோ பிரிந்தித் ஆச்சரிய சக்தி அப்படிங்கிற தேசியனுடைய ஞானம் என்ன கேட்டா, ஆயக்கிரிவனுடைய கடாட்சத்தினாலே வந்த ஒரு புதிய சக்தி, ஆச்சரிய சக்தி, அது நம்மளால கணக்கிட முடியாதுன்னு. அந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்கு ஞான ஆதிக்கம், நல்ல ஆச்சரியமான ஞானம் வருதான், மின்னல் போல ஞானம். ஆனா மின்னலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, மின்னல்கள் தோன்றிட்டு உடனே மறைஞ்சிடும், ஆனா இவளுடைய ஞானம் மறையாதே, நிரந்தரமா இருக்கும். ஆனா மின்னல் போலன்னு சொல்லக்கூடாது. அதனால அழகா சொல்ற, பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, சக்கரம் போல எம்பெருமானுடைய திருக்கையில இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கும் இல்லையோ, அந்த சக்கரத்துக்கு எத்தனை பிரகாசம் இருக்கும். சுர சகசிராரி சுகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் அப்படிங்கிற, ஆயிரம் சூரியன் மாதிரி அத்தனை பிரகாசமா இருக்கா அந்த சுதர்சனம். அதே மாதிரி பிரகாசத்தோடு கூட ஆச்சாரியம் இருக்கார், ஏன்னா அத்தனை ஞான பிரகாசத்தோடு கூட இருக்கார் அப்படின்னு அர்த்தம். வாழி அந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் நின்னி, நல்ல ஞானத்தோடு கூட இருக்கார். இதுல பெருமாளுடைய கையில இருக்கிற சக்கரத்தை சொல்லிச்ச, வெறும் சக்கரம் சொல்லாமல் வாழி அந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் கேட்டா, பாழினா பெரிய, அம்னா அழகிய தோல், பத்மநாபனுக்கு பெரிய அழகிய தோல் இருக்கா, அந்த தோல்ல அழகு சேர்க்கும் முடியாத இந்த சக்கரம் இருக்கு. பெரிய அப்படின்னு சொன்னபடினாலே ரக்ஷகத்துவம் தெரியும், ஏன்னா அந்த தோல்ல இடம் கொடுக்கறதா எல்லாருக்கும், நீங்கள்லாம் அந்த தோல்ல ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கலாம் அப்படின்னு. சீதா பிராட்டியானவர் கஜம் வா தீட்சை சிங்கம் வா அப்படின்னு காட்டுல யானையோ புலியோ சிங்கத்தையோ பார்த்தா பயப்பட மாட்டானா, ராமன் தோல்ல சாந்துவார். அதே போல ரக்ஷகத்துவம் அந்த தோல்ல தெரியுது, அம்னா அழகிய தோல் அப்படின்னா போக்யத்துவம் தெரியுது, பத்மநாபன் அப்படின்னு சொல்லும்போது காரணத்துவம் தெரியுது, லோகத்தை சித்திக்கக்கூடிய நாபியை உடையவர் அப்படிங்கிற காரணத்துவம் தெரியுது. இப்போ பாழி அன் தோளுடைய பத்மநாபன் அப்படின்னா ரட்சிக்கக்கூடியனாகவும் போக்யனாக இனிமையாகவும் காரணமாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சது. அந்த அவருடைய கையில், அந்த எம்பெருமான் கையில் ஆழி போல் மின்னி, அப்படிப்பட்டவருடைய கையில் இருக்கக்கூடிய ஆழி சக்கரம் போல மின்னி பிரகாசிக்கிறார் அப்படிங்கும் போது, இந்த இவருடைய ஞானம் இருக்கலையோ ஆச்சாரியுடைய ஞானம், அதுவும் இந்த ரட்சகத்துவம் போக்யத்துவம் காரணத்துவம் இதை பத்தி தான், பகவானே ரட்சகன் பகவானே போக்யன் பகவானே காரணம் இதை பத்தி தான் ஞானம். அதுவும் இல்லாம ஆச்சாரியுடைய ஞானம் இருக்கலையோ, அந்த ஞானமே ரட்சகமா இருக்கு, நம்மளை எல்லாம் காப்பாத்துறது எது, நம்மளுடைய ஞானம் இல்ல ஆச்சாரியுடைய ஞானம். நமக்கெல்லாம் போக்கியமா இருக்கு எது, நம்மளுடைய அஜ்ஞானம் இல்ல ஆச்சாரியுடைய ஞானம். ஆக எப்படிப்பட்ட ஞானி, நமக்கெல்லாம் காரணமா இருக்கியான்னா ஆச்சாரியுடைய ஞானம், ஏன்னா அவர் தானே சரணாகதி பண்ணி இருக்கார், அவர் அனுகிரகம் தானே. அதனால பத்மநாபன் கையில் அறிவு இந்த இடத்துல கையில்னா அதை பற்றியும் இந்த விஷய ரட்சகத்துவம் முதலானதை பற்றிய ஆச்சாரியுடைய ஒரு ஞானம், அது மின்னி அது ஞானம் பிரகாசித்து ரிதுவிதான் சொல்லிட்டு பகவானே காரணம், அந்த காரணமானவன் அவன் தான் ரக்ஷகன். என்ன யாரு காரணமோ அவன் தான் ரக்ஷகன், யாரு பிதாவோ அவன் தான் குழந்தைய பார்த்துக்கணும், வேற பக்கத்தாத்துக்காரன் பார்த்துக்க வேண்டாமே. அதனால பகவான் காரணமானவன், அந்த பகவானே ரக்ஷகனானவன் அப்படின்னு, அந்த பகவானே சேஷியான். அடுத்த விஷயம், ரக்ஷகனானவனே சேஷியாகிறான் அப்படின்னா, அதுக்கு சுவாமி அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிற, ரெண்டு உதாரணம் கொடுத்திருக்க, யார் காரணமானவனோ அவனே ரக்ஷகனானவன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கொடுத்தார் சுவாமி தேசிகன், பிதா போலே அப்படின்னார். பிதா தானே ரக்ஷகன் குழந்தைக்கு, அப்பாவே காரணமானவன், அவனே ரக்ஷகன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நூத்தராவது ரக்ஷகன்னா அவன் காரியம் வேற காரியம் இல்லாட்டாதான் இங்க வருவான். அத மாதிரி யாரு சேஷியோ அவனே ரக்ஷகன், சுவாமியாரோ அவனே ரக்ஷகன் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்த, மனைவிக்கு கணவனே டாக்டரா வைத்தியராக இருந்தாருன்னா எப்படியோ அப்படிங்கிற ரொம்ப பிரியதமமான கணவன் ஒருத்தன், இவளுக்கு ரொம்ப பிடிச்ச கணவன், அவனே வைத்தியனாவும் இருந்தான் இருக்கோம், அப்ப இவளுக்கு கவனம் இல்லையே, இவளுக்கு ஏதாவது ஜுரம் உரம் வந்ததுன்னா உடனே வைத்தியம் வந்து அவனே பாத்துருவாங்க. அதே போல நமக்கு கணவன் போல சேஷியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே ரக்ஷகனாவும் இருக்கான். இப்ப கணவனா இருக்கான் ஆனா வைத்தியனா இல்ல அப்படின்னா சிகிச்சைக்கு வேற ஒருத்தட்ட போவான். வைத்தியனா இருக்கான் கணவனா இல்ல அப்படின்னா அவர் கடமையும் செய்வார். இது அப்படி இல்லை, எப்படி பார்த்து பார்த்து செய்வார். தன்னுடைய மனைவி, தனக்கு பிரியமான மனைவி, அவளுக்கு போய் இத்தனை கஷ்டம் வந்துருத்தேன்னு சொல்லிட்டு இந்த வைத்தியரானவர் எப்படி எல்லாம் செய்வாரோ அது மாதிரி பகவான் ரட்சிக்கிறார் நம்மளே. ஆனா இது ரெண்டும் கலந்திருக்கின்ற அந்த மாதிரியாக பாவியந்தோருடைய, அப்போ அப்படிப்பட்ட அந்த சுபாவத்தை பற்றிய ஞானம் ஆச்சாரியாதான் இந்த ஞானம். பத்மராமன் கையில் அப்படின்னா அதை பற்றி அர்த்தம், கையில் பற்றின ஒரு அர்த்தம் உண்டு, கையில் கற்றுக்கு என் கையில சொல்லு அப்படிங்கிறாள். அந்த மாதிரி ஆழி போல் மின்னி, அந்த சுதர்சனர் போல ஆச்சாரியன் மின்னுகிறார்னா ஞான பிரகாசத்தோடு இருக்கா அப்படின்னு. வளம் புரி போல் நின்றதிருந்து, அதுவும் இல்லாம இந்த ஆழி இருக்கோ இல்லையோ, ஆழினா சக்கரம், இந்த சக்கரம் நின்றதோ இல்லையோ சுதர்சன, அவர் மின்னும் போது அந்த சுதர்சனை எல்லாராலையும் பார்க்க முடியாது. அவர் ஆயிரம் கோடி சூரியன் போல பிரகாசமானவர், அதனால அவருக்கு துர்தர்சனன் யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் அவர் நமக்காக தன் பிரகாசத்தை எல்லாம் குறைச்சிட்டு சுதர்சனராக நாம் பார்க்க முடியாத சேவை சாதிக்கிறாரா அப்படின்னு ஆகமங்கள்ல இருக்கு. அதே போலதான் ஆச்சாரியர்கள், ஆச்சாரியுடைய ஞானத்தை எல்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்க, நமக்கு கண்ணு கூசும், நம்ம கிட்டேயே போக முடியாது. நாவல் பக்கத்துல சுவாமி எழுதியிருந்த நியாயம் வியாக்கரணம் வேதாந்தம் சாகித்யம் என்னென்ன உண்டோ தர்மசாஸ்திரம் உட்பட அபாரமான ஒரு ஞானம், நம்ம கிட்டேயே போக முடியாது. ஆனால் அவர் நமக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு சின்ன குழந்தைகளுக்கு பாடம் சொல்ற மாதிரி சொல்லும் போது சுதர்சன நம்ம பார்க்க முடியாத முன்னாடி இருக்கிற அந்த ஒரு பெருமை அவருக்கு இருக்கும். அது மாதிரி ஆச்சாரியனுக்கும் அப்படி இருக்கு. இன்னொருத்தர் சத்துருக்களுக்கெல்லாம் துர்தர்சனர், ஆனா பக்தர்களுக்கெல்லாம் சுதர்சன். சத்துருக்கள்லாம் அவரை பார்க்க முடியாது, சக்கரத்தாரனை பார்த்தாலே கண்ணு பூசும், ஆனா பக்தர்கள்லாம் ஆச்சரியம் செய்கிறார். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் என்ன கேட்டா விரோதியான பிற மதக்காரர்கள் அவளால இவரை இவருடைய ஞானத்தை பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது, ஏன்னா பயப்படுவோம், அவளுக்கு கண்ணு பூசும். ஆனா நமக்கு அப்படி இல்லை, ஆனந்தமாக அந்த ஞானத்தை நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு. விரோத விஷயத்திலே துர்தர்சனம், வைஷ்ணவர்கள் விஷயத்திலே சுதர்சன, அவளுக்கு துர்தர்சனா அவ தர்சனம் மோசம் இருக்கும், சுதர்சனா இவர் தர்சனம் நல்ல தர்சனம் இருக்கும், இப்ப அர்த்தம் உண்டு. அதனால ஆழி போல் மின்னி, அதே போல இவர்கள் மின்னுகிறார்கள் ஞானத்தாலே. வலம்புரி போல் நின்ற திருந்து அப்படின்னு, வலம்புரி சங்கமானது இப்படி நின்று அதிர்ந்து ஒலியை எழுப்புமோ அது போல ஆச்சாரியர்கள் நின்று அதிலிருந்து உபதேசம் செய்கிறார்கள். சங்கம் போல, சங்கம் போல உபதேசம் செய்கிறார்கள் அப்படின்னா சங்கமே ஞானத்துக்கு அடையாளம் தானே. அது போல ஆச்சாரியர்கள் நின்று அதிர்ந்து, அதான் அழகான விஷயம், மின்னல் போல கிடையாது. இங்கே சங்கம் எப்படி மெதுவாக அப்படியே ஆரம்பித்து அப்படியே கொஞ்ச நாளே அந்த சங்கத்தினுடைய ஞானம் சீரா கேட்டு கடைசியில மெதுவா குறையும், அது போல ஆச்சாரியர்கள் அழகா ஆரம்பித்து உபதேசம் பண்ணி அழகாக முடிப்பார்கள். அதுபோல அவர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு, நின்று உபதேசம் பண்ணுகிறார்கள் ஆசிரியர்களுக்கு அப்படின்னு. வலம் புரி போல் நின்று அதிலிருந்து, அதனால ஆச்சாரிய பீடத்திலே ஏறி முதல்ல சாஸ்திரங்களை எல்லாம் வாசி கேட்டு அதன் அர்த்தங்களை எல்லாம் எடுத்து ஆச்சாரிய பீடத்திலே ஏறி கருணையான பிரிவினையை எடுத்துக்கொண்டு அங்கே ஆழிக்கோல் மின், அதாவது சக்கரம் போலே பிரகாசமான ஞானத்தை கொண்டு வைத்துக்கொண்டு ஆச்சாரியர் சங்கம் போலே சங்கநாதம் போலே அவர் முழங்குகிறாராம். எதை? உபதேசங்களை எல்லாம். சங்கநாதா ஸ்வாத்வாதம் ரங்கநாதா ஸ்வயமிதி முக்கரீகிருத்ய சம்மோதத்தே ஸ்ம அப்படிங்கிறார். தேவரோட தாத்பரியத்தான் வெளியே சுவாமி தேசியம் சொல்லும்போது ரங்கநாதனுடைய சங்கநாதம் இது அப்படிங்கிற வயாசத்தை சொல்லும்போது திருவேங்கடமுடியானுடைய வீணை நாதம் இது அப்படிங்கிற அந்த மாதிரி அழகா சொல்றாரு. இன்னொரு இடத்துல கவிதாசிக சிம்மத்தினுடைய சிம்மநாதம் இது அப்படிங்கிற பல நாதங்கள் தேசியம் காமிக்கிற அதாவது எம்பெருமானுடைய சங்கம் அப்படிங்கிறது ஞானத்துக்கு அடையாளம், சக்கரங்கிறது சக்தி கிடையாது. இந்த ரெண்டு இங்க எடுத்திருக்கிறதா பார்க்கலாம். அதனால வலம்புரி போல் நின்ற விரும்பு ஆச்சாரியர்கள் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஆளாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்தார். நமக்கு அவர் அனுகிரகங்கள் பண்றான், கருணா அனுகிரகம். சாங்கம் உதைத்த சரமழை போல் ராம அவதாரத்தில் எம்பெருமானுடைய வில்லில் இருந்து எப்படி சர வருஷம் வந்ததோ, சர வருஷம் வவரஷங்கிற வால்மீகி மூலபலத்தில பெருமாள் யுத்தம் பண்ணும்போது அவருடைய வெள்ளிலேருந்து ஒரு சரம் வரலையா, மழை மாதிரி சரங்கள் கொட்டித்தான். அதே போல ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணி கொட்டி தீர்க்கிறார்கள் பல விஷயங்களை. வலம்புரி போல் நின்று அதிர்ந்து விஷயங்களை கொட்டுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். தாழாதே விளம்பம் பண்ணாமல் உடனடியாக கொட்டுகிறார்கள். இல்ல அப்புறமா பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாங்கிறது. சாரங்கம் உதைத்த சரமழை போல் அப்படி பெய்கிறார்கள். வாழ உலகினில் பெய்திடாய், நீங்கள் அப்படி பெய்யிட வேணும் ஆச்சாரியனை. நீ மழை பெய்யும் போது அதனுடைய பலனாக நாங்கள் வாழ, உலகினில் வாழ, இந்த லோகத்துல நாங்கள் சந்தோஷமா வாழணும். இந்த இடத்துல வாழ்வுனா உஜ்ஜீவனம், இந்த லோகத்துல லௌகிக வாழ்வு இல்ல, நல்ல வாழ்வு பெறணும். நாங்கள் பெரும்படியாக வாழ உலகினில் பெய்துதாய், நீ மழை பொழியணும், வாக்கு அமிர்தத்தை பொழியணும். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோ ரெம்பாவார், நாங்களும் இந்த மாதிரி சரணாகதி எல்லாம் பண்ணுவோம், நீங்களும் அது கேட்ட மாதிரி வாழ உலகினில் பெய்துல அந்த உலகினில் பாருங்க. ஏன்னா உலகத்துக்கு நீதானே வந்திருக்க, வேற எங்கேயாவது பெய்யக்கூடாது. மழை பெய்யுற சமுதிரத்தில் கூடாது, நாட்டில் பெய்யணும். அது மாதிரி ஆச்சாரியர்கள் கூட இந்த லோகத்துல ஆச்சாரியர்கள் எப்ப வந்து அவதாரம் பண்ணிட்டாரோ அப்ப இங்க பெய்யும், அதுக்கப்புறம் தீவிரண்டு லோகம் போய் அங்க போய் நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. நாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகினில் பெய்துதாய், இந்த லோகத்துல வந்து எப்படி ஆனால் பஞ்ச ஆயுதங்களுமே இந்த பாசுரத்திலேயே சங்கம் சக்கரம் சாரதம் எல்லாம் வந்திருக்கு. பஞ்ச ஆயுதத்துக்கு பிரதானமான மூணு ஆயுதங்கள் வந்திருக்கு. அந்த பஞ்சாயுதத்தினுடைய அவதாரம் வைஷ்ணவ, கண்டாயுடைய அவதாரம் தேசிகள், இவெல்லாம் வாழ உலகினில் பெய்தவர். உலகங்கள் வாழ உலகினில் பெய்தவர். இங்க வந்து அவதாரம் பண்ணது இருக்கார், நம்மளை எல்லாம் வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இவர்கள் தன்னுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு பல விஷயங்களை தெரிய வைத்தார்கள். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேன், அதை ரொம்ப சந்தோஷத்தோடு செய்கிறாராம். காருண்ய வருஷத்தை ரொம்ப சந்தோஷத்தோடு கொள்கிறார். பாசுரம் சுவாமி சாதிக்கிறார், திருமால் அடியினை தென் சரணாக கொண்டு திருமால் அடியினையே தேறுவார். ஒரு மால் அருளால் அருளாத வானோர்கள் வாழ்ச்சி அருளால் நமக்கு அளித்தாராய்ந்து. எம்பெருமான் கூட கருணையோட சிருஷ்டி பண்றான். அந்த கருணையோட சிருஷ்டி பண்ற எம்பெருமான் நமக்கு எந்த வாழ்வு கொடுத்தான் அப்படின்னா சம்சார வாழ்வு தான் கொடுத்தான். ஆனால் இங்கே ஆச்சாரியர்கள் அந்த எம்பெருமானே அருளாத ஒரு வாழ்வு வாழ உஜ்ஜீவனம் அதை ஆச்சாரியர்கள் கொடுக்கிறார். ஒரு மால் அருளால் அருளாத மாணவர்கள் வாழ்ச்சி, இந்த வாழ்வுங்கிறது இந்த வாழ்வு இல்ல, மாணவர்கள் வாழ்ச்சி. மித்த சூரிகள் வந்து அவர்கள் எந்த வாழ்வு வாழ்கிறார்களோ அந்த வாழ்வுகள் மட்டும் அப்படி நாங்கள் வாழும்படி ஒரு மால் அருளால் அருளாத வானோர்கள் வாழ்ச்சி அருளால் நமக்கு தன்னுடைய அருளால் நமக்கு கொடுத்தவர்கள் ஆச்சாரியர். என்ன கேட்டா, திருமால் அடியினையே பின் சரணாக கொண்டு திருமால் அடியினையே எம்பெருமானுடைய திருடைய உபாயம், எம்பெருமானுடைய திருடைய உபயம் அப்படின்னு தெரிஞ்சு அவன் திருடைய உபாயம் பிடித்துக் கொண்டு இருக்கா இருக்கா அப்படி. ஆனால் அந்த பாக்கியம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கிறான். எல்லாம் கொடுத்த எம்பெருமான் இருக்காங்க, அவன் எம்பெருமான் எனக்கு கை காலெல்லாம் கொடுத்தான், ஞானங்கள் எல்லாம் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். ஆனால் தன் சரண் தந்திலன் அப்படிங்கிற தன் திருவடியை காட்டி தரலையே, என்னென்னமோ ஞானம் தானே கொடுத்தான், என்னென்னமோ சக்தி தானே கொடுத்தான், என் திருவடி தான் உபாயம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கணுமோ இல்லையோ, அந்த ஞானத்தை அவன் கொடுக்கல. அதை எனக்கு கொடுத்தவர் ராமானுஜர் அப்படிங்கிற அமுதனார். அப்போ இந்த கரணங்கள் என்னென்னவோ இருக்கோ எல்லாத்தையும் கரணங்கள் யாவும் செய்து எல்லாம் கொடுத்த அரங்கன் தன் சரண் தந்தீலன் தான் அது தந்து ராமானுஜர் அதை எனக்கு காமிச்சு கொடுத்த எம்பிரோ அவன் திருவடிகளே உபாயம் அப்படின்னு அதை காமிச்சு கொடுத்து ராமானுஜர் தான். அந்த மாதிரி எம்பெருமானே அருளாத ஒரு வாழ்வுக்குள் அந்த வாழ்வை நமக்கு அருள்பவர்கள் ஆச்சாரியர்கள். ஏன்னா உலகினில் இந்த உலகத்திலே அவர்கள் வந்து நமக்கு கொடுக்கிறார்கள். வாழ உலகினில் பெய் நீடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்து, அதை மகிழ்ந்து மகிழ்ந்து மார்கள் நீராடவும் ஆச்சாரியர்களும் மகிழ்ந்து கொடுக்கிறார்கள். மார்கள் நீராட்டம்னா ஏற்கனவே பார்த்தோம், மார்க தீர்த்தம் சொல்லக்கூடிய சரணாகதி பகவத் அனுபவம். அதை செய்யும் போது ஆச்சாரியர்கள் ரொம்ப கருணையோடு கூட ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட நாங்களும் இருக்கோம் அவர்களும் இருக்கிறார்கள், இந்த கருணை வழியை கொள்கிறாய் அப்படின்னு ஆச்சாரியர்கள்ட்ட பிரார்த்திக்கும் முடியாக எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திக்கிற. இதுல ஆழியொழுப்புக்கும் உகர்ந்து கொடு அப்படின்னு சொல்லும் போது சகல சாஸ்திரங்களும் படித்தவர் ஆச்சாரியனாவார் அப்படின்னு தெரியும். ஆர்த்து அப்படின்னா படிச்சது மாத்திரம் இல்லாமல் அதை யார் சொல்லக்கூடிய சக்தி இருப்பவர்களோ அவர்கள் ஆச்சாரியர்களாவார். ஏன்னா காளிதாசன் சொல்றான், படிச்சது புரிச்சு இல்லை சொல்றது வராதுங்கிறான். இந்த படிப்பு அந்த சொல்லும் திறமை ரெண்டு வந்துருத்தனா அவன் பெரிய ஆச்சாரியம் தாங்க காளிதாசன். அந்த மாதிரி இருக்கார். ஏரி அப்படின்னா ஆச்சாரியன் ஒரு ஆச்சாரிய சிம்மாசனத்திலே ஆச்சாரிய ஸ்தானத்திலே எழுந்தருள். ஆச்சாரிய ஸ்தானங்கிறது சட்டும் கிடைச்சுடாது, எல்லாருக்கும் கிடைச்சுடாது. சடையே ஆச்சாரிய பிராப்தி ஹேதவாகங்கிறான். ஒரு ஆச்சாரியன் ஒரு ஜீவனுக்கு கிடைக்கிறான்னா அவன் சம்சாரத்துல எத்தனையோ பாக்கியம் பண்ணிருக்கணும், ஆறு காரணம் இருக்குன்னா. அப்படிப்பட்ட ஆச்சாரிய சம்பந்தம் பல ஜீவர்களுக்கு கிடைச்சிருக்கனா இவர் எப்படி வந்திருக்கணும். ஏரி ஆச்சாரிய ஸ்தானத்திலே ஏறி ஊரி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னா ஒரு கருணையோடு கூட அந்த கருணை திருமையில தெரியும்படிவாக பிரகாசமாக இருக்கிறவர். எம்பெருமான் கையில் சக்கரம் போலே பிரகாசமான ஞானத்தை உடையவர். ஆச்சாரிய ஸ்தானத்துல வந்து மகாஜானியா இருக்கக்கூடியவர். வலம்புரி போல் நின்றதிருந்து அப்படின்னு சங்கம் எப்படி சங்கம் எப்படி நாதனுக்குமோ அந்த மாதிரி உபதேசத்துக்கு தயாரா இருக்கிறவர். அவர் எம்பெருமானுடைய சர வருஷம் போலே அம்பு வருஷம் போலே நமக்கு கொட்டி தீர்த்துட்டார் மொத்தத்தையும் உபதேசங்களை எல்லாம் சகல விஷயங்களையும் அருளி செய்துட்டார் அப்படிங்கிறது இந்த பாசகத்தினுடைய அர்த்தம். இப்படி ஆச்சாரிய சம்பந்தம் தான் நமக்கு மொத்தமுமே முதல் நின்று கடைசி வரைக்கும் அதை காண்பிக்கக்கூடிய ஒரு உத்தமமான பாசுரம் இது. அவதாரிகையிலே இன்னும் ஒரு பாசுரம் மாயனை, அது பின்னர் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தொகுப்பது திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.